குருஸ்வாமி குருஸ்வாமி சத்யநாம் திரு குருஸ்வாமி குருஸ்வாமி குருஸ்வாமி சத்யநாம் திரு குருஸ்வாமி கார்த்திகை மாதம் வாய்த்த நன்னேரம் விரதம் தொடங்கும் குருஸ்வாமி ஒலிக்கும் சரணம் குருஸ்வாமி ஒலிக்கும் சரணம் குருஸ்வாமி குருஸ்வாமி குருஸ்வாமி சத்யநாம் திரு குருஸ்வாமி கார்த்திகை மாதம் வாய்த்த நன்னேரம் விரதம் தொடங்கும் குருஸ்வாமி ஒலிக்கும் சரணம் குருஸ்வாமி ஒலிக்கும் சரணம் குருஸ்வாமி சேர்ந்து போய் குளிர் நதியில் நீராடி போது விடியும் முனம் சேர்ந்து போய் குளிர் நதியில் நீராடி நாமம் ஜெபிக்கும் நவிலும் நாமம் ஜெபிக்கும் நவிலும் நாராயணன் மகன் பாதம் குருஸ்வாமி குருஸ்வாமி சத்யநாம் திரு குருஸ்வாமி குருஸ்வாமிக்கும் குருஸ்வாமி சாஸ்தா சுவாமி பரபிரம்மம் குருஸ்வாமிக்கும் குருஸ்வாமி சாஸ்தா சுவாமி பரபிரம்மம் சபரிமலையை ஆள்கின்றார் ஐயப்ப சாமி வாழ்கின்றார் சபரிமலையை ஆள்கின்றார் ஐயப்ப சாமி வாழ்கின்றார் குருஸ்வாமி குருஸ்வாமி சத்யநாம் திரு குருஸ்வாமி வைக்கும் இளம் சூரியன் விபூதி சொரியும் வெண்மேகம் விளக்கு வைக்கும் இளம் சூரியன் விபூதி சொரியும் வெண்மேகம் விசும்பும் புகழை பாடிடும் விசும்பும் புகழை பாடிடும் விஷ்ணு சிவன் மகன் நாமம் குருஸ்வாமி குருஸ்வாமி சத்யநாம் திரு குருஸ்வாமி கார்த்திகை மாதம் வாய்த்த நன்னேரம் விரதம் தொடங்கும் குருஸ்வாமி ஒலிக்கும் சரணம் குருஸ்வாமி ஒலிக்கும் சரணம் குருஸ்வாமி ஒலிக்கும் சரணம்